எத்திப்போய் வானத்தில் எத்திப்போய் வானத்தில் முக்குட்டி பூதாளங்கள் சின்னித்தூவி தாழத்து சின்னித்தூவி தாழத்து மின்னா மின்னி தாரங்கள் எத்திப்போய் மின்னும் பொன்னின் காப்பு மின்னும் கையில் தொட்டு சோப்பு தீர்க்கும் சிந்தூரத்தின் சேலு காவின்னுள்ளில் தேனிருக்கும் கூடும் தேடி பாட்டு மூடி போகும் ஏதோ தென்னல் காத்திலாடும் தென்னின் கைகள் நீட்டி நிற்கும் கும்பில் கையில் பூ வெளிச்சம் வாரி தூகி மின்னல் தீரங்களோடம் உறிஞ்சு நின்னோ தாரங்கள் மின்னும் புடவ தன்னோ எத்திப்போய் வானத்தில் முக்குச்சிப்பு தாளங்கள் சின்னித்தூவி தாழத்து